welcome our beloved brother Rick Cunningham to share the God's discourse. Thank you. My dearly beloved brethren, I count it a great privilege from the Lord God Almighty to look out on your faces once again. உங்களுடைய முகத்தை மீண்டுமாக பார்க்கும்படியாக பரலோக பிதா எனக்கு கொடுத்த தருணத்திற்கு தேவனுக்கு நன்றிகளை எடுக்கிறேன். You're on our hearts at all times because you love the present truth. How many of you can understand my English? என்னுடைய ஆங்கில மொழி எத்தனை பேருக்கு புரிகிறது? Oh, not very many. நிறைய பேர் இல்ல. நிறைய பேர் இல்ல. I had to come back to India one more time to bring my wife, Sister Ruth, with me. என்னுடைய மனைவி ஆகிய சகோதரி ரூத் அவர்களை நான் இந்த நேரத்தில் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த முறை. How many of you remember seeing her in 1989? 1989 1989 We've chosen a lesson entitled The Good Shepherd. நல்ல மேய்ப்பர் என்றதான ஒரு தலைப்பின் கீழ தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். It's found in the Gospel of John, the 10th chapter. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் அவைகளை நாம் கவனிக்கிறோம். The parable is there. The parable is there. அங்க ஒரு உவமையை நாம் கவனிக்கிறோம். But we're also going to have to include the 9th chapter. நாம் அதே நேரத்தில் 9வது அதிகாரத்தையும் நாம் சேர்த்து கவனிக்க வேண்டும். Because we believe the Lord Jesus designed the parable around a very specific event. ஏனென்றால் ஒரு மிக முக்கியமான சம்பவத்தை உள்ளடக்கி கர்த்தர் இயேசு ஒரு உவமையை அங்கு பேசுகிறார். So we'd like to read John 10 verses 19 through 21. 10வது அதிகாரம் யோவான் சுவிசேஷம் வசனங்கள் 19 முதல் 21 வசனங்களை நாம் வாசிக்கலாம். இந்த வசனங்களின் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் அநேகர், இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறே சிலர், இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடருடைய கண்களை பிசாசு திறக்கக்கூடுமா என்றார்கள். We read here that there was a division amongst the Jews. யூதர்கள் மத்தியிலே ஒரு பிரிவினை ஏற்படுகிறது இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். Some felt he had a demon. பிசாசு பிடித்தவர் என்றும். But others said, how could he have a demon if he healed a man born blind? பிறப்பிலேயே குருடனாய் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஒரு பிசாசு எப்படி சுகம் கொடுக்க முடியும் என்றும் அவர்களுக்கு பிரிவினை ஏற்படுகிறது நாம் கவனிக்கிறோம். So while the parable of the good shepherd is in the 10th chapter, நல்ல மேய்ப்பன் குறித்தான இந்த உவமை 10வது அதிகாரத்திலே காணப்பட்டாலும், we want to go back to the 9th chapter to read about this healing. இந்த சுகம் கொடுப்பதை குறித்து நாம் 9வது அதிகாரத்திலிருந்தே நாம் கவனிக்க வேண்டும். So we want to read John 9 and verses 1 through 3. 9வது அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனான ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். We believe Jesus chose a man born blind for two reasons. இரண்டு காரணங்களுக்காக பிறவியாய் பிறப்பிலிருந்தே குருடனாய் இருக்கக்கூடிய மனுஷனை கர்த்தர் இந்த இடத்துல தெரிவு செய்திருக்கிறார். One reason is it would enhance the power of Jesus's miracle if he could heal a man that had never seen before. இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுக்கு சுகம் கொடுப்பது நிமித்தமாக தம்முடைய வல்லமையை கர்த்தரே அந்த இடத்துல வெளிப்படுத்த முடியும். But the other reason was to teach the lesson of original sin. ஒரிஜினல் சின், முதன்மையாக ஆதி முதல் இருக்கக்கூடிய பாவத்தை குறித்து உணர்த்தும்படியாகவும் கர்த்தர் இயேசு இந்த இடத்துல இவற்றை தெரிவு செய்திருந்தார். The disciples asked Jesus, who sinned, this man or his parents? இவர் இப்படி இருப்பதற்கு காரணம் யார், இந்த மனுஷனா அல்லது இவருடைய பெற்றோர்களா அப்படின்ட்டு அவங்க கேட்கறதை நாம் கவனிக்கிறோம். Jesus answered, neither one of them sinned that caused this blindness. கர்த்தர் இயேசு சொல்கின்ற பொழுது இந்த மாதிரி குருடனா இருப்பதற்கு காரணம் யாருடைய பாவமும் இல்லை, இவர்கள் செய்த பாவம் இல்லை. And we know that's true because the man, if he was born blind, would have had the sin in the mother's belly. என்றால் நமக்கு தெரியும், இந்த பிறவிலே குருடனா இருக்கிற மனுஷன் தன்னுடைய தாயின் கருவில் இருக்கும்போது அவர் பாவியா இருந்தார். And that wasn't true. ஆனா அது அப்படி அல்ல. And God doesn't punish the parents because they're sinners by punishing their son. He didn't commit sin. ஒரு தன்னுடைய பையனை இந்த மாதிரி பாவியாய் ஆக்குவதற்காக பெற்றோர்களை தண்டிக்கணும் அப்படின்ட்டு தேவனுடைய சித்தம் கிடையாது. But Jesus is implying a much deeper truth. ஆனால் மிக ஆழமான ஒரு சத்தியத்தை கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வர விரும்புகிறார். All suffer the effects of sin going back to Father Adam. பாவத்தின் நிமித்தமாய் படக்கூடிய எல்லா பாடுகளும் நம் பழையத்திலிருந்து நாம் கவனிக்கின்ற பொழுது ஆதாமிலிருந்தே தூங்குகிறதை நாம் கவனிக்கிறோம். You remember in Jeremiah 31 it was stated that the fathers ate the sour grape but the children's teeth are set on edge. எரேமியா 31வது அதிகாரத்தில் நாம் கவனிக்கிறோம், பெற்றோர்கள் காயை குசித்தார்கள், பிள்ளைகளுடைய பற்கள் குசித்தபடி நாம் கவனிக்கிறோம். The concept of original sin in Adam is that in one man all have died, yet in one man Jesus Christ shall all be made alive. ஆதாமாகிய ஒரு மனுஷன் செய்த பாவத்தின் நிமித்தமாக எல்லாருமே மரித்தார்கள், கர்த்தராகிய இயேசு எனும் ஒருவர் மரித்ததின் நிமித்தமாக எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு நாம் கவனிக்கிறோம். So when we read the gospels we always look for little hints of present truth concepts. ஆகவே ஒவ்வொரு முறை நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கின்ற பொழுது தற்கால சத்தியம் அதில் என்ன இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். Now we would also like to read verses 5 through 7. வசனங்கள் 5 முதல் 7 வரையிலும் வாசிக்கலாம். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன் என்றால் இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சீலோவோன் குலத்திலே கழுவு என்றார். சீலோவான் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். Jesus states that he is the light of the world. கர்த்தர் இயேசு சொன்னார் அவர் இந்த உலகத்தின் ஒளியாய் இருப்பதாக. The man born blind had been in darkness. He could never have seen light. பிறவி முதல் குருடனாய் இருக்கக்கூடிய இந்த மனுஷன் அவர் இருளில் இருக்கிறார், பார்க்க முடியாதபடிக்கு. But Jesus was teaching a deeper truth. ஆனால் கர்த்தர் இயேசு ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை இங்கே பிரசங்கிக்கிறார். We know that Satan has blinded the minds of all people. அனைத்து ஜனங்களும் பார்க்க முடியாதபடிக்கு பிசாசானவன் கண்களை குருடாக்கி இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்கிறோம். Satan is the prince of darkness. சாத்தான் அவர் இருளின்குரிய அதிபதியாக இருக்கிறார். But Jesus is the prince of light. ஆனா கர்த்தர் இயேசு அவர் ஜீவனுக்குரியதான அதிபதியாக இருக்கிறார். And when he gives someone the truth their minds are enlightened. கர்த்தர் இயேசு ஒருவருக்கு சத்தியத்தை கொடுப்பாரே ஆனால் அவருடைய மனது திறக்கப்படுகிறது. Because the light, the truth chases away the shadows of darkness and error. ஏனென்றால் சத்தியத்தின் ஒளி அந்த இருளை அகற்றுகிறது என்பதை கவனிக்கிறோம். But Jesus chose a very unusual way to heal this blind man. ஆனால் இந்த குருடனாய் இருக்கிற மனுஷனை சுகப்படுத்துவதற்கு கர்த்தர் இயேசு மிக ஒரு வித்தியாசமான ஒரு முறையை கையாளுகிறார். He took some earth from the ground. நிலத்திலிருந்து சில கொஞ்சம் மண் எடுக்கிறார். He spit on it. அதில் துப்புகிறார். Made a clay and put it on the man's eyes. அதை குழப்பி அந்த மனிதனுடைய கண்களை பூசுகிறார். And told him to go and wash at the pool of Siloam. சீலோவான் குளத்தில் போய் நீ கழுவு அப்படின்னு சொல்கிறார். spit is water. அந்த துப்புறது அப்படின்றது சத்தியத்தை குறிக்கிறது. Water represents truth. ஏனென்றால் தண்ணீர் அது சத்தியம் அப்படின்றது நமக்கு தெரியும். It's spoken truth because the spit or the water came out of the mouth. அப்போ வாயிலிருந்து தண்ணி வருகிறது அப்படின்னு சொல்லும்போது வாயிலிருந்து வெளியாக கூடியதான சத்தியம் அப்படின்னு நம்ம கவனிக்கிறோம். The earth represents human reasoning. இந்த பூமி அல்லது மண் அப்படின்னு சொல்கின்ற பொழுது மனிதனுடைய சிந்திக்கக்கூடியதான தன்மை. You remember God said in Isaiah 1:18, come, let us reason together. ஏசாயா முதலாவது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் கவனிக்கிறோம், வழக்காடுவோம் வாருங்கள் என்று அங்கு கர்த்தர் சொல்கிறார். So Jesus spoke a little truth, mixed it with human reasoning, and it presents a logical presentation of truth. மனிதனுடைய சிந்தை கேட்டார்போல் தேவன் ஒரு ஆழமான ஒரு சத்தியத்தை அந்த இடத்துல கொடுக்கிறதை நாம் கவனிக்கிறோம். And it was put on the man's eye so he might be able to spiritually see. ஆவிக்குரிய இடத்திலே பார்க்கும்படியாக கர்த்தர் செய்கிறார். But that's not enough. He directed him to wash at the pool of Siloam. ஆனால் அது மாத்திரம் பார்த்தாது அவர் போய் சீலோவிலே கழுவ வேண்டும். A pool is a much larger body of water than a little spit. ஒருவேளை துப்புரதை காட்டிலும் குளம் என்று சொல்கின்ற பொழுது அங்க தண்ணி ஏராளமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். So what do you think that pool of water represents? ஒருவேளை அந்த குளம் எதை குறிக்கிறது என்று நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள்? It presents the word of God. தேவனுடைய வார்த்தையை அதை அடையாளப்படுத்துகிறது. You see, you and I witness to people a little bit of truth out of the mouth. நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். வாயின் மூலமாக சத்தியத்தை பேசி they might listen to us and it might appeal to their human reasoning. ஒருவேளை அவர்கள் தங்களுடைய சிந்தையை உட்படுத்தி அதை சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பேசுறதை. Quite often when you tell someone about the truth they say that's very reasonable. ஒருவேளை சில நேரத்தில் சத்தியத்தை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது இது நியாயமானதான படுது அப்படின்ட்டு ஒருவேளை ஜனங்கள் சொல்லலாம். But you and I tell them, don't just believe me, go prove it in the Bible. சும்மா நம்ம சொல்றதுனால விசுவாசிப்பதல்ல, தேவனுடைய வார்த்தைகள் அது இருக்குது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். That's like the man told to go wash at the pool of Siloam. அதுதான் அந்த குருடனாகிய மனுஷன் இடத்துல சீலோவாமில போய் கழுவு அப்படின்னு சொல்ல சொன்னார். Now if he had not washed at that pool of Siloam, he wouldn't have seen. ஒருவேளை சீலோவாம் குளத்தில் அவர் கழுவவில்லை என்றால் அவர் பார்வையை அடைந்திருக்க மாட்டார். And when we tell people to prove it in the Bible, if they don't do it, they're not going to see the truth. ஒருவேளை வேதத்தில் காணப்படக்கூடிய சத்தியங்களை நீங்கள் செய்யல அப்படின்னாக்க பார்வை அடைய முடியாது அப்படின்றத சொல்ல முடியும். So you and I witness, we do our part. ஆகவே நாம் நம்முடைய பங்கை நாம செய்கிறோம். But there's an individual responsibility to do their part. ஆனா அதே நேரத்தில் சத்தியத்தை கேட்கக்கூடிய தனிப்பட்ட நபரும் செய்யக்கூடிய சில கடமைகள் இருக்குது. So the man did go wash at the pool of Siloam and he did see. அந்த பார்வை இல்லாத அந்த மனுஷன் சீலோவில் போய் கழுவுகிறார், அவருக்கு பார்வை கிடைக்கிறது. The miracle was fantastic because the people who knew him knew he had been born blind. அந்த அற்புதமானது உண்மையிலே ஒரு விசேஷமானது. ஏனென்றால் அந்த பிறவியிலிருந்தே குருடனாக இருக்கக்கூடிய மனுஷனை குறித்து அங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியும், அவர் பிறவி முதல் குருடன் என்று. But Jesus had sent him to wash, so when he saw for the first time, Jesus was not there. ஏனென்றால் இந்த இது முக்கியமானது, விசேஷமானது. ஏனென்றால் அவர் போய் சீலோவாமில் கழுவி அவர் பார்வை அடைகின்ற பொழுது எல்லாருமே பார்க்கிறாங்க, ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல இல்லை. So now let's read John 9. 9வது அதிகாரம். சிலர் ஒன்பதாவது அதிகாரம் 13-18 வரை. குருடனாய் இருந்த அவனை பரிசேயரிடத்திற்கு கொண்டு போனார்கள். இயேசு சேருண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். அவன் குருடனாயிருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன்தானா? இவனால் இப்பொழுது இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்று கேட்டார்கள். This was such a marvelous work, they wanted to give a witness at the synagogue. மிக அற்புதமான இந்த ஒரு சம்பவத்தை குறித்து ஆச்சரியமாக அவர்கள் ஜெபாலயத்திலே சாட்சியாக சொல்லக்கூடிய அந்த நிகழ்வை நாம் கவனிக்கிறோம். This, like other miracles, Jesus purposely did on the Sabbath day. இது கர்த்தர் இயேசு வேண்டுமென்றே அவர் ஓய்வு நாளிலே செய்யக்கூடிய ஒரு அற்புதமாக இருக்கிறது. Again, he did it for two reasons. மீண்டும் நாம் கவனிக்கிற போது இரண்டு காரணங்களுக்காகவே அவர் செய்கிறார். One, that it would picture the greater healings done on the thousand-year Sabbath day beginning in 1874. முதலாவது காரியத்தை கவனிக்கின்ற பொழுது 1874 ஆண்டு முதல் இருக்கக்கூடிய அந்த மிகப்பெரிதான அந்த ஒரு ஆசீர்வாதத்தின் காலத்தில் நடைபெறக்கூடிய ஒன்றை அடையாளப்படுத்துகிறது. But secondly, he wanted to demonstrate the hard-heartedness of the Pharisees, the religious leaders. கடினமான இருதயமுடையதான அந்த மத தலைவர்களாக பரிசேயர்களுக்கு சில பாடத்தை கொடுக்கும்படியாகவும் அவர் இதை செய்கிறார். So they challenged a man to testify about who had healed them. யார் அந்த குருடனுக்கு சுகம் கொடுத்தார் என்பதை அந்த குருடனாகிய பார்வை பெற்ற மனுஷனிடத்தில் சவாலாக கேட்கிறார்கள். The man gave a good witness. ஒரு சாட்சியாக, ஒரு நல்ல சாட்சியாக அவர் இருக்கிறார். But they religious leaders were not satisfied. They called for his parents to come. ஆனால் அந்த மத தலைவர்களுக்கு திருப்தி ஏற்படல. அவர்கள் தங்கள் அந்த மனுஷனுடைய பெற்றோர்களை அழைக்கிறார்கள். Let's read verses 21 and 22. வசனங்கள். இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனை சொல்லுவான் என்றார்கள். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள், ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். We see that the Jewish religious leaders had plotted together that they would excommunicate anyone from the synagogue who believed in Jesus. கர்த்தராகிய இயேசு மீது விசுவாசிக்க கூடியவர்கள் யாராவது இருப்பார்களேயானால் அவர்களை ஜெபாலயத்திலிருந்து வெளியே புறம்பாக்க வேண்டும் என்று ஏற்கனவே மத தலைவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். The parents understood this, so they declined. They just said, "We know this is our son. We know he was born blind, but how he was healed, he'll have to answer for himself." ஆனால் இந்த பெற்றோர்கள் சொல்கின்ற பொழுது நாம் கவனிக்கிறோம், எங்களுக்கு தெரியும் இவருடைய குமாரன், இவர் இப்பொழுது பார்வை அடைகிறார், என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்களே அவர்கிட்ட கேளுங்கள் அப்படின்ட்டு அவர் சொல்கிறதை பார்க்கிறோம். So we are not going to read these verses, but I'm going to thus say that in verses 23 through 33, வசனங்கள் 23 முதல் 33 வரையிலும் வாசிக்க வேண்டாம். ஆனால் இந்த வசன பகுதி நாம் கவனிக்கின்ற பொழுது, the religious leaders asked the healed blind man to once again tell them how this happened. இந்த மத தலைவர்கள் மீண்டுமாக அந்த பார்வை பெற்றதான மனுஷனிடத்துல வந்து இது எப்படி நடந்துச்சு அப்படி நீங்க சொல்லு அப்படின்னு மீண்டுமாக கேட்கிறார்கள். They were trying to intimidate him. இப்பொழுது இப்படியே அவர்கள் ஒரு சில தூண்டுதல்களை அங்கு ஏற்படுத்துகிறார்கள். But he gave an excellent witness. ஆனால் ஒரு மிக அற்புதமான ஒரு சாட்சியாக அந்த மனுஷன் அங்கு நிற்கிறார். He said, "If this man was a sinner for healing me on a Sabbath day, how could God hear his prayers and heal me?" ஒருவேளை இந்த ஓய்வு நாளில் எனக்கு சுகம் அளித்ததான் அந்த மனுஷன் பாவி என்றால் பாவியான மனுஷனுக்கு எப்படி தேவன் செவி கொடுக்க முடியும்? The religious leaders did not have a good answer for that. அந்த மத தலைவர்கள் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல போறதில்லை. So out of their jealousy and their anger, அந்த கோபத்தினாலும் அவருடைய வைராக்கியத்தினாலும், we read that they excommunicated the man out of the synagogue. ஜெபாலயத்திலிருந்து அந்த மனுஷனை புறம்பாக்கி விட்டார்கள் அப்படின்றத நாம் வசனத்தில் கவனிக்கிறோம். Verse 34. வசனம் 34. அவர்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். The man was put out. He was undoubtedly very discouraged about that. இந்த மனுஷன் புறம்பாக்கப்பட்டிருக்கிறார். அவர் சோர்ந்து போய் இருப்பது மாத்திரமல்ல, he was probably discouraged the religious leaders wouldn't accept Jesus. இந்த மத தலைவர்கள் கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றத கவனிக்கிறார். But he still gave the good witness. ஆனாலும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு சாட்சியாக அவர் அந்த இடத்துல அவர் பகிர்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம். So how many of us here have been put out of a church? ஒருவேளை இங்க இருக்கிற எத்தனை பேர் ஒருவேளை சபையில இருந்து வெளியாக்கப்படும் பொழுது because we gave a good witness about the Son of God. தேவனுடைய மனுஷகுமாரனுக்காக அல்லது தேவனுடைய குமாரன் நிமித்தமாக நாம் சாட்சியா இருக்கின்ற பொழுது வெளியே அப்புறப்படுத்தப்படுகின்ற பொழுது how he healed us of our sin sickness. நம்முடைய பாவம் மற்றும் பலவீனத்திலிருந்து அவர் சுகம் அளித்த பொழுது how he enlightened our minds from the blindness of the Trinity and hellfire and immortality of the human soul. சத்தியத்தின் நிமித்தமாக தேவன் நம்முடைய மனக்கண்களை திறந்து நரகத்தை குறித்தும் திருத்துவத்தை குறித்தும் இப்படிப்பட்டதான உபதேசங்களிலிருந்து நம்முடைய பார்வையை அவர் திறந்த பொழுது and how the priests or the pastors or ministers hated hearing us give that witness. ஒருல அப்படிப்பட்டதான வார்த்தைகளை நம்முடைய குருமார்களும் நம்முடைய மதபோதகர்களும் எந்த அளவுக்கு அது நிமித்தமாக நம்மை புறக்கணித்தார்கள். And we were put out of the churches. ஒருவேளை அது நிமித்தமாக நாமும் அந்த சபையிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டோம். Now I'm going to ask for a show of hands, how many of you have been put out of a church for witnessing to the truth? இப்படியாக சத்தியத்தின் நிமித்தமாக வைராக்கியமா நின்னது நிமித்தமாக எத்தனை பேர் நாம் சபையிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டோம்? Let me see your hands, brethren. Look around at those who bore good testimony. உங்களுடைய கரத்தை நீங்க உயர்த்தி காட்டலாம். இந்த மாதிரி சத்தியத்துக்காக நின்னது நிமித்தமாக எங்களுடைய சபையிலிருந்து விரட்டிட்டாங்க அப்படின்றோம். I think there's more than our raising their hands. உள்ள இங்க கைகளை உயர்த்தி இருக்கிறதை காட்டிலும் அநேகர் நீங்க கண்டிப்பா இருப்பீங்க. That's right. How many of you have been put out by your families for believing the truth? இந்த மாதிரி சத்தியத்தை விசுவாசத்தின் நிமித்தமாக குடும்பத்திலிருந்து எத்தனை பேர் புறக்கணிக்கப்பட்டவர்கள்? Yes. குடும்பத்திலிருந்து வெளியே அனுப்பிட்டாங்க. Many of their families have rejected us for believing the truth. அநேகர். Well, we're in good company then. Okay, இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு ஐக்கியத்தில் நாம் இருக்கிறோம். Because we have one another. ஏனென்றால் நாம் ஒருவருக்கொருவராக இருக்கிறோம். We're outcast from the nominal churches. பெயர் சபை அமைப்புகளிலிருந்து புறக்கணிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம். Does that make you feel bad or does that make you feel good? உள்ள அவர்கள் நம்மை வேண்டாம் என்று சொன்னா இங்கே நமக்கு நல்ல ஒரு ஐக்கியம் தேவன் கொடுத்திருக்கிறார். I'm glad to come out of Babylon, aren't you? I'm glad to come out of Babylon. பாபிலோன்ல இருந்து வெளியே நின்னு வந்தது நிமித்தமாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். Isn't that what our returned Lord told us to do in Revelation 18:4? வெளிப்படுத்தல் 18:4ல நாம் கவனிக்கிறோம் இல்லீங்களா? Come out of her, my people, lest you partake of her sins and receive of her plagues. என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வா, பாவத்திற்கும் தண்டனைக்கு உடன்படாதபடிக்கு அவளை விட்டு வெளியே வா அப்படின்னு நாம் வசனத்தில் பார்க்கிறோம். So he gathered us into ecclesias. ஆக இப்படியாக எக்லீசியாவாக தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். Where we would meet with others who had the like belief. So we could meet with others who had the same belief. இப்படியாக நாம் ஒரே விசுவாசத்தோடு ஒரே நம்பிக்கையில் இருக்கக்கூடிய மற்றவர்களோடு நாம் ஐக்கியம் வைத்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். But there's even something more precious than meeting with one another. இப்படியாக ஒருவருக்கொருவர் நாம் சார்ந்து வாழ்வதை காட்டிலும் அதை விட ஒரு விசேஷமான ஒன்று இருக்கிறது. And we read that next. இப்போ நாம் அதை வாசிக்கலாம். Verses 35 through 38. 35 முதல் 38 வரையிலும் அவனை அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டதை இயேசு கேள்விப்பட்டு அவனை கண்டபோது நீ தேவனுடைய குமாரனத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன் ஆண்டவரே அவரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்கும்படிக்கு அவர் யார் என்றான். இயேசு அவனை நோக்கி நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். உடனே அவன் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். Jesus went and found the healed blind man. கர்த்தர் இயேசு அந்த பார்வை அடைந்த மனுஷனை சந்திக்கிறார். When he walked up to the healed blind man, the blind man didn't recognize him. அந்த மனுஷனிடத்தில் சென்ற பொழுது அந்த பார்வை அடைந்த மனுஷன் கர்த்தர் இயேசுவை புரிந்து கொள்ள முடியவில்லை. You remember Jesus had sent him to wash at the pool of Siloam. ஞாபகம் இருக்கலாம், கர்த்தர் இயேசு அந்த மனுஷனிடத்தில் சிலோவாமில் போய் கழுவு அப்படின்னு சொல்லியிருந்தார். When he saw Jesus wasn't there. அவர் போய் அந்த மாதிரி செய்து அவரை பார்த்த பொழுது கர்த்தர் இயேசு அந்த இடத்துல இல்ல. But Jesus knew him. ஆனால் கர்த்தர் இயேசு அவரை அறிந்திருந்தார். Went to him and he introduced himself. அவர் கர்த்தர் இயேசு அந்த மனுஷனுக்கு போய் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். And shared with that man that he was the Son of God. தான் தேவனுடைய குமாரன் என்பதை அந்த மனுஷனிடத்தில் அவர் சொல்கிறார். But think on the words that Jesus chose. He says, you both see him, and it's he that talketh with you. நீ யார் அவர் அப்படின்றத நீனே உன்னுடைய கண்களால் பார்க்கிறாய் அப்படின்ட்டு அவர் சொல்லுகிறார். This man might have only been seeing for 1 hour of his entire life by this time. ஒருவேளை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மாத்திரமே இவ்வளவு நாளும் தன்னுடைய வாழ் நாட்கள்ல அவ்வளவு நேரம் தான் அவர் பார்த்துட்டு இருப்பார் கண்களால. Everything would have looked so wonderful and marvelous. ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கின்ற போது எவ்வளவு அழகா அருமையாக இருக்குது அப்படின்ட்டு அவர் ரசிச்சுட்டு இருந்திருப்பார். But when he heard what Jesus said, he worshiped him. ஆனால் கர்த்தர் இயேசுவினிடத்தில் வந்த பொழுது கர்த்தர் இயேசு அவர் பணிந்து கொண்டார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். So brethren, that's what we have. அதே தான் நமக்கும் இருக்கு சகோதரர்களே. Jesus found us. கர்த்தர் இயேசு நம்மை அறிந்து கொண்டார். We weren't alone when we came out of the churches. Jesus was there for us. நம்முடைய சபைகளிலிருந்து புறக்கணிக்கப்பட்டு நாம் வெளியே வந்த போது நாம் தனித்து இல்லை, கர்த்தர் இயேசு நம்மோடு கூட இருந்தார். So do we ever feel alone? ஒருவேளை நாம் தனிமையை நாம் உணர்ந்தோமா? We should never feel alone when we feel the presence of Jesus and the heavenly Father. நம்முடைய பரலோக பிதா மற்றும் கர்த்தர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் கவனிக்கின்ற பொழுது நாம் ஒரு நேரத்திலும் தனிமையா நாம் உணர கூடாது. Some of us live in places where there are no other brethren nearby. பல अनेक சகோதரர் இல்லாத இடத்துல கூட ஒருவேளை நாம் ஒரு சிலர் இருக்கலாம். But Jesus promised he'd be there for us. ஆனால் கர்த்தர் இயேசு நம்மை அறிந்தவராய் அவர் நம்மோடு இருக்கிறார். Well, in our next verses we see a very unusual reversal of these Jewish leaders. இந்த யூத மத தலைவர்களுடைய ஒரு வித்தியாசமான வினோதமான காரியத்தை நாம் தொடர்ச்சியாக கூட வசனங்களில் கவனிக்கிறோம். Let us read verse 39 to 41. 39 முதல் 41 வரை. அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலைநிற்கிறது என்றார். These religious leaders then hypocritically ask and say, are we blind also? இந்த மத தலைவர்கள் சொல்கிறார், நாங்களும் குருடரோ அப்படின்ட்டு அவர்கள் கேட்கிறதை பார்க்கிறோம். They knew that this was representative of mental blindness. ஆனால் இது ஒரு மன ரீதியா இருக்கக்கூடிய குருடு அப்படின்றதே அவர்களுக்கு தெரியாது. But Jesus said, oh no, you understand what I'm doing. நான் என்ன செய்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். You are responsible. அவற்றுக்கு நீங்கள் தான் பொறுப்புடையவர்கள். But you are blind leaders of the blind. ஆனால் நீங்கள் குருடராய் இருக்கக்கூடிய மத தலைவர்களாய் இருக்கிறீர்கள். We won't go there, but Matthew 23, there are 7 woes against the Pharisees. மத்தேயு 23 அதிகாரத்தில் நாம் கவனிக்கின்ற பொழுது பரிசேயர்களை எவ்வளவாய் கர்த்தர் அங்கு பேசியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். So they are condemned because they should have known. அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். And they rejected Jesus and his teachings. ஆனால் கர்த்தர் இயேசுவையும் அவருடைய போதனைகளையும் அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். And there's a word for that. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. It's called hypocrisy. ஏனென்றால் hypocrisy. மாயமாலம். மாயமாலம் என்று நாம் அதை சொல்லலாம். Out of all the sins that Jesus condemned, hypocrisy was the greatest sin. கர்த்தர் இயேசு கடிந்து கொண்ட எல்லா பாவத்தையும் நாம் கவனிக்கின்ற பொழுது இந்த மாயமாலம் அப்படின்றது மிக மோசமான ஒன்றாக இருக்கிறது. So now we read our parable. இப்பொழுது நாம் உவமைக்கு கடந்து வரலாம். Chapter 10 verses 1 through 5. 10வது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஒடிப்போம் என்றார். We note in the first verse that Jesus starts the parable by saying, verily, verily, I say unto you. 10வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நாம் கவனிக்கின்ற பொழுது மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொல்லி கர்த்தர் இயேசு அந்த உவமையை ஆரம்பிக்கிறார். That's Jesus's way of saying, pay attention, I'm going to give a lesson on something that just happened before. இப்ப சமீபத்தில் நடந்ததான சில விஷயத்தை குறித்து நான் உங்க இடத்துல பேச போறேன். அதனால நீங்க கவனமா கவனிங்க அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் கர்த்தர் அங்க சொல்கின்ற பொழுது. He gives the parable. அவர் அந்த ஊமையை பேசுகிறார். But the people didn't understand it. ஆனால் ஜனங்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. So we are blessed because he gives us the explanation. ஆனால் அதனுடைய விளக்கத்தை நாம் பெற்றிருக்கிறபடியால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். So now we need to read verses 7 through 15. வசனங்கள் 7 முதல் 15 வரையிலும். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் இரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மெய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமில்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடிப்போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். நானே நல்ல மெய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நானும் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் என்னுடையவைகளானால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். So we're going to offer two spiritual lessons or symbolic lessons, if you will. நிழலிலிருந்து பெறக்கூடிய இரண்டு ஆவிக்குரிய பாடங்களை நாம் கவனிக்கிறோம். The first relates to the end of the Jewish age or the Jewish harvest. யூதயுக அறுவடையினுடைய அல்லது யூதயுகத்த முடிவை குறித்து ஒரு பாடம். The second one is like a parallel. It relates to the Christian age or the gospel age. அதே நிதல் நிஜத்தில் நாம் கவனிக்கின்ற பொழுது அது எந்த வகையில் சுவிசேஷ யுகத்தினுடைய அறுவடை அதனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம கவனிக்கலாம். So I'd like to start by explaining literally what a sheepfold is. ஒரு ஆட்டு மந்தை என்னால் என்ன அப்படின்றத குறித்து நான் இப்பொழுது நான் சொல்ல போகிறேன். We read that it has walls because thieves tried to come over the wall. ஏனென்றால் திருடர்கள் ஒருவேளை வரக்கூடும் அப்படின்றதுனால மதில்கள் அங்கு இருக்குது அப்படின்றத நாம் பார்க்கிறோம். We read that it has a gate and a gatekeeper to let people in and out. அங்க ஒரு வாசல் இருக்குது. அப்ப அதுக்கு வாசல் இருக்குன்னா அங்க ஒரு காவலாளியும் இருக்கிறார். So you remember that in Israel the shepherd would have his flocks out in the fields. ஒரு நீங்கள் ஞாபகம் இருக்கலாம், இஸ்ரேலில் நாம் கவனிக்கின்ற பொழுது மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்களுடைய மந்தைகளை மேய்க்கிறவர்களாக இருப்பார்கள். But there were times when they would come to a village. There were times when they would come to a village like for a festival day. ஒருவேளை சில விழாக்கள் போன்றதான நாட்களிலே அவர்கள் தங்களுடைய ஊருக்கு அவர்கள் வருவார்கள். And a number of different shepherds would put their flocks in the sheepfold. அப்ப இந்த பல்வேறு மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தைகளாகி அந்த ஆடுகளை இந்த ஆடுகளுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த இடத்துல அவர்கள் விடுவார்கள். The gatekeeper would keep watch over the door and the shepherds could leave. அந்த காவலாளியாய் வாசல் காவலாளியாய் இருக்கிறவர் அந்த ஆடுகளை உள்ளே அனுமதிச்சுடுவார். அப்ப அவர் பார்த்துக்குடுவார். இந்த மேய்ப்பர்கள் தன்னுடைய ஊர்களுக்கு போயிடுவாங்க. But when the shepherd came to get his flock, ஆனா மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை மீண்டுமாக பெறுவதற்கு வருகின்ற பொழுது, the gatekeeper would have to recognize the shepherd and open the door. அந்த சரி இவர்தான் மேய்ப்பர் அப்படின்றத அந்த காவலாளி புரிந்து கொண்டு அவருக்கு அந்த கதவை திறந்து கொடுப்பார். But because there was multiple flocks in the sheepfold, the shepherd would call with his voice to his sheep. அப்ப அந்த மந்தையில அநேக ஆடுகள் இருக்கிறது நிமித்தமாக இந்த மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை அவர் கூப்பிடுவார். And those sheep would follow him out of the sheepfold. அப்ப அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அந்த ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு பின் செல்லக்கூடியதாக இருக்கும். The sheepfold, we think, during the Jewish age represents God's walled protection around the Jewish nation. இப்படியாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஆட்டு மந்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய மதில் அப்படின்னு சொல்கின்ற பொழுது யூதயுகத்தில் எப்படி தேவன் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாதுகாப்பாய் அரணா இருந்தார் அப்படின்றத அதை பொருட்படுத்தக்கூடியதாக இருக்குது. He gave them the law, covenant and the prophets. அவர்களுக்கு தீர்க்கதரிசிகளையும் நியாயப்பிரமாண உடன்படிக்கைகளையும் கொடுத்திருந்தார். They, the nation of Israel, were a covenanted people. They were the sheep. இந்த ஜனங்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய ஆடுகளாய் இந்த நியாயப்பிரமாண உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்களாய் இருந்தார்கள். But the counterpart is that the sheepfold represents the ecclesia arrangement. ஆனா அதே இது இன்னொரு பக்கத்துல நாம் கவனிக்கின்ற போல இந்த ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்றது எக்லீசியா ஏற்பாடுகளை அதை குறிக்கக்கூடியதாக இருக்குது. And that the sheep now would represent spirit begotten Christians. இந்த எக்லீசியா அப்படின்னு சொல்லும் போது ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டதான ஜனங்கள் உள்ளடங்கியதை அது குறிக்கிறது. And the wall of protection around us is God's precious promises. நாம் அங்கு பார்க்கக்கூடிய அந்த மதில் நமக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய பாதுகாப்பாகிய மதிலை குறிக்கக்கூடியதாக இருக்கு. And the knowledge of the truth. அதே போல தேவனுடைய சத்தியத்தினுடைய அறிவு. And all God's overruling providences on our behalf. நாம் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து தேவனுடைய சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் அதுக்கு அடையாளப்படுத்துகிறது. Now the gatekeeper, we're going to suggest, represents the law of God's justice. இந்த காவலாளி அப்படி நம்ம கவனிக்கின்ற பொழுது தேவன் கொடுத்திருக்க கூடியதான அவருடைய நீதியான நியாய பிரமாணங்களை குறிக்குது. Jesus said he was the door. கர்த்தர் இயேசு சொன்னார் நானே வாசல். So we think that Jesus as a perfect human provided the ransom price which would satisfy God's law. தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டு தேவனுடைய சட்டத்தை அல்லது தேவனுடைய நியாய பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில கர்த்தர் இயேசு ஒரு பரிபூர்ண மனுஷனாய் தன்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுப்பதை அது குறிக்கிறது. The gatekeeper, God's law of justice would recognize that Jesus' perfect human life would be the proper ransom. அந்த காவலாளி எப்படி ஒரு இதுதான் சரியான மேய்ப்பர் அப்படின்றத புரிந்து கொள்கிறாரோ அதே போல கர்த்தர் இயேசு கொடுக்கிற பலியை அவர் அங்கீகரிக்கிறார் அப்படின்றதை நாம் அங்கு கவனிக்கிறோம். Any others who tried to get the sheep would have to try to come over the wall like thieves. ஒருவேளை இது இல்லாம வேற வழியில குறுக்கு வரணும் அப்படின்னாக்க மதில் ஏறி குதிச்சு வரணும். Because Jesus was the only one who could provide that ransom price. ஆனா அப்படி வர முடியாது. கர்த்தர் இயேசு ஒருவர் மாத்திரமே அந்த ஈடுபலியை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். So he is the door that we have to enter through. அப்ப நம்ம உள்ள நுழையணும் அப்படின்னாக்க அவர் வாசலாக இருக்கிறார். But then he says he's also the good shepherd. ஆனா அவர் நல்ல மேய்ப்பன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். The good shepherd represents Jesus as a new creature. கர்த்தர் இயேசு இந்த இடத்துல நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசு ஒரு புதிய சிருஷ்டி அப்படின்றதை அடையாளப்படுத்துகிறது. So Jesus was both a new creature, spirit begotten. ஆவினால் ஜெனிப்பிக்கப்பட்டதான புதிய சிருஷ்டியாக கர்த்தர் இயேசு இருக்கிறார். Now he's a glorified new creature. புதிய சிருஷ்டியாக மகிமைக்குள்ளார இருக்கிறார். But he's also was the perfect human for the ransom price. ஆனா அதே நேரத்துல ஈடுபலி கொடுக்கக்கூடியதான பரிபூர்ண மனுஷனாகவும் கர்த்தர் இயேசு இருக்கிறார். So let me ask you. நான் இப்பொழுது உங்கள்ட்ட கேட்கட்டும். Do you and I follow the man Christ Jesus or do we follow the new creature Christ Jesus? இப்ப நீங்களும் நானும் பின்பற்றுவது புதிய சிருஷ்டியாகிய கர்த்தர் இயேசுவா? மனிதனாகிய கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிறோமா புதிய சிருஷ்டியாகிய கர்த்தர் இயேசுவை பின்பற்றுகிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். The new creature Christ Jesus. Yes, I'm hearing it from you. He is our great high priest. நம்முடைய பிரதான ஆசாரியராகிய புதிய சிருஷ்டியாகிய கர்த்தர் இயேசுவை நாம் பின்பற்றுகிறோம். Because the perfect man Christ Jesus had to die and stays dead to provide the ransom price. ஏனென்றால் ஈடுபலி செலுத்தப்படும்படியாக மனிதனாகிய பரிபூர்ண மனுஷனாகிய கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் அப்படின்னு பார்க்கிறோம். So how do we recognize his voice? ஆகவே நாம் அவருடைய குரலை எப்படி நாம் கவனிக்க முடியும்? We study the word of God and we study the truth in the word of God. தேவனுடைய வார்த்தைகளில் இருக்கிற சத்தியத்தை நாம் கவனித்து தியானிக்கின்ற பொழுது that's how we recognize our master. அப்படி தான் நம்முடைய எஜமானனுடைய சத்தியத்தை நாம் கவனிக்க முடியும். Now the thieves and robbers were the Jewish leaders. இங்க நாம் பார்க்கக்கூடிய அந்த கள்ளர்கள் அது யூத மத தலைவர்களை அடையாளப்படுத்துகிறது. But during the gospel age they represent the clergy, the theologians. ஆனால் சுவிசேஷத்தில் நாம் கவனிக்கின்ற பொழுது இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தியாலஜியன்ஸையும் அல்லது சபைகளில் இருக்கக்கூடியதான மத தலைவர்களும் அது குறிக்கிறது. The popes, the archbishops, the cardinals, the priests, all those who tried to take the Lord's flock. தேவனுடைய மந்தையை தங்கள் பக்கத்தில் ஈர்த்து வச்சிருக்கக்கூடிய போப் அல்லது மத தலைவர்கள் குருமார்கள் அவர்களை அடையாளப்படுத்துகிறதா? They were all thieves and robbers. They are all thieves and robbers. அவர் எல்லாரும் கள்ளர்களாக இருக்கிறார்கள். The strangers might represent other false teachings. ஒருவேளை இன்னும் மற்றவர்கள் அப்படி நம்ம கவனிக்கின்ற பொழுது அது மற்ற உபதேசங்களை போதிக்கக்கூடிய ஜனங்களையும் அது அடையாளப்படுத்துகிறது. Maybe it's Darwinism with evolution. ஒருவேளை டார்வினுடைய கொள்கையை பரப்பக்கூடியவர்களாக இருக்கட்டும், அல்லது தானாக தோன்றிட்டு அப்படின்ட்டு இயற்கையை நம்பக்கூடியவர்களாக இருக்கட்டும், அவர்களை அடையாளப்படுத்துது. Higher criticisms of the Bible. வேதத்தை தவறான முறையில் மொழிபெயர்க்க வியாக்கியானம் செய்யக்கூடியவர்களை அது அடையாளப்படுத்துகிறது. But Jesus said he was the good shepherd and it's his voice that we follow. ஆனால் அவர் கர்த்தர் இயேசு நல்ல மேய்ப்பர், அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுத்து அவரை பின்பற்ற வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். When he says that he's a good shepherd laying down his life for the sheep, மந்தைக்காக அல்லது ஆட்டுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறவர் கர்த்தர் அப்படின்ற அவர் சொல்கின்ற பொழுது, that's a nice picture. படம் நல்லா இருக்குது. It represents that Jesus is a new creature, was laying down his life for 3.5 years as a sin offering. 3.5 ஆண்டுகளாக தன்னுடைய ஜீவனை பாவத்துக்கான நிவாரணமாக கர்த்தர் இயேசு சமர்ப்பித்ததை அங்க நாம் கவனிக்கிறோம். But the actual ransom price was the man Jesus Christ. ஆனால் அந்த உண்மையான ஈடுபலி அப்படின்றது கர்த்தர் கொடுத்ததான அவருடைய ஜீவன். Now Jesus in his explanation of the parable mentions hirelings. இந்த ஊமையில நம்ம கவனிக்கின்றபோது கர்த்தர் இயேசு இன்னும் ஒரு சில காரியங்களை அங்க குறிப்பிடுகிறார். Hirelings are under shepherds who are paid to watch the flock. கூலியாள் அப்படினு கர்த்தர் பேசுகிறார். அப்ப கூலியாள் அப்படினு சொல்லின பொழுது மந்தைகளை கூலிக்காக கவனிக்க கூடியதான ஜனங்கள். But they don't have the same interest in the flock. ஒருவேளை ஒரு மேய்ப்பன் வைத்திருக்க கூடியதான மந்தை மீது வைத்திருக்க கூடியதான நாட்டம் போன்ற அவர்களுக்கு இருக்காது. So they do not properly protect the Lord's people. அதே போல தேவனுடைய ஜனங்களை சரியான முறையில் ஒருவேளை கவனிக்காதவர்களாக இருப்பார்கள். It's an unusual picture. It's an unusual picture because we have ourselves those who are in charge of watching over the Lord's flock, but they too are also sheep. ஆனால் அதே நேரத்தில் நம்ம கவனிக்கின்ற போல சபைகள் இருக்கக்கூடிய தேவனுடைய ஜனங்கள் அவர்களும் இப்படியாக தேவனுடைய வார்த்தையினால் கவனிக்கப்படுகிறார்கள் அப்படின்றத நாம் பார்க்கிறோம். Those of us who have the lay hands on those to be the elders. There are under shepherds who we lay hands on, we know them as elders. மூப்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்கள், ஒருவேளை தலைகள் மீது கைகளை வைக்கக்கூடிய அந்த ஜனங்களை குறித்து உங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. This is a proper responsibility. இது வந்து ஒரு உண்மையிலேயே நாம் கவனிக்கும் போது ஒரு உண்மையான ஒரு பொறுப்பை அங்க குறிக்குது. But those of us who have that responsibility have to be faithful in doing it. அப்ப இந்த மூப்பர்கள் அப்படிங்கற பொறுப்பு வாங்கி இருக்கிற ஜனங்கள் உண்மையிலேயே அவர்கள் தங்களோட பொறுப்பை சரிவர நிறைவேற்ற கூடியவர்களா இருக்கிறார்கள். But it's the flock's responsibility of who they choose for their elders. ஆனா அதே நேரத்துல தங்களுக்கு மூப்பர்களை தெரிவு செய்யக்கூடிய பொறுப்பு மந்தைகளாகிய ஜனங்களுக்கும் இருக்கிறது. Let's read 1 Peter 5, 1 through 4. 1 பேதுரு 5 முதல் 4 வசனங்கள். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமாய் இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். இப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். So we see that there are under shepherds, and the under shepherds are to watch over the chief shepherd's flock. இப்படியாக மூப்பர்களுக்கு உதவிகளாக இருக்கக்கூடிய உதவிக்காரர்களை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு நாம் பார்க்கிறோம். When we read our requirements of electing elders and deacons, இப்படியாக நாம சபைகளிலே மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்களை தெரிவு செய்கின்ற பொழுது, in 1 Timothy 5 and 3 and in Titus, ஒன்று தீமோத்தேயு மற்றும் தீத்துல சொல்லப்பட்டிருந்த வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது, we would do well to read these verses. இந்த வசனங்களையும் நாம் வாசிக்கிறோம். You'll see here very clearly, இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வாசிக்கிறோம், that is with great humility that the elders should watch over the sheep. மிகுந்த தாழ்மையோடு கூட மூப்பர்கள் தங்கள் மந்தையாகிய ஜனங்களை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. But because we're new creatures residing in fallen flesh, நாம் மாம்சத்தில் இருக்கக்கூடிய புதிய சிருஷ்டிகளாக இருப்பது நிமித்தமாக we can let pride arise. ஒரு நமக்குள் பெருமை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. We could start thinking we're more important. நாம் ரொம்ப முக்கியமானவர்கள் அப்படின்னு நாம சிந்திக்க கூடும். More important than the sheep we're supposed to be watching over. இந்த மந்தையை கவனிப்பதை காட்டிலும் அது அவ்வளவு பெரிய பொறுப்பு அப்படின்றது அது நமக்குள்ள ஒரு பெருமை ஏற்படுத்துவது உண்டு. This is so easy to happen. இது ரொம்ப லகுவாக நமக்குள்ள ஏற்படலாம். That it's the elders' responsibility to watch themselves. அப்போ இந்த மூப்பர்கள் தங்களை குறித்து அவர்கள் ஜாக்கிரதையுடையவர்களாக இருக்க வேண்டும். But it's the sheep's responsibility on who they lay hands on to be their shepherds. ஆனால் மந்தையினுடைய பொறுப்பு என்னன்னா எப்படிப்பட்டதான மேய்ப்பர்கள் தங்களுக்கு வேண்டும் அப்படின்றத அவர்கள் சரியான முறையில் தெரிவு செய்ய வேண்டும். So a good under shepherds will always guide the sheep in the direction that the chief shepherd's voice goes. பிரதான மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் எப்படி நடத்த சொல்கிறாரோ அதற்கேற்றாற்போல் நடத்தக்கூடிய மேய்ப்பர்களாக இருக்க வேண்டும். But if an under shepherd starts saying something different to lead the sheep away for himself, ஆனா தனக்கென்று அந்த மேய்ப்பனானவர் வேற பக்கத்தில் அவர் நடத்துகிறார் அப்படின்னு சொல்கிற பொழுது, the Lord, when he returns, is going to hold them accountable. கர்த்தர் இயேசு மீண்டுமாக வருகின்ற பொழுது அவர்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கிறோம். But poor sheep, they should not go astray. The poor sheep should not go astray. ஆனா அந்த மந்தை விலகி ஓடிர கூடாது. They should recognize the chief shepherd's voice and see that the under shepherds are saying the same thing. பிரதான மேய்ப்பன் அவருடைய சத்தம் எப்படி இருக்குது, அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது அப்படிங்கறத கவனிக்க வேண்டும். அதே மாத்திரமல்ல மேய்ப்பர்கள் தங்களை சரியான இடத்துல நடத்துகிறார்கள் அப்படிங்கறதையும் அவர்கள் கவனிக்க வேண்டும். Let's read Hebrews 13 verse 17. எபிரேயர் 13:17 வாசிக்கலாம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோட அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்க மாட்டாதே. You see, the under shepherds or elders are going to have to give an account for what they did as the shepherds. இப்ப மேய்ப்பர்கள் தாங்கள் என்ன செய்கிறார்களோ அந்த செய்கைகளுக்குரியதான கடனை செய்வதற்கான கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். And the sheep should be able to help the shepherds. மந்தையானது மேய்ப்பனுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். By also cooperating with that which is right. அவர்களோடு சேர்ந்து ஒத்துழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். So it makes the ecclesia a joint effort. அப்ப இந்த எக்லீசியா என்பது ஒரு கூட்டு முயற்சியாக அது காணப்படும். We're all brethren equal in the Lord. நாம் கர்த்தருக்கு முன்பதாக சமமான சகோதரர்களாய் நாம் இருக்கிறோம். But elders or teachers, it's just an office of responsibility. அப்ப ஒருவேளை மூப்பர் அல்லது போதகர் அப்படினு சொல்லின பொழுது அது ஒரு பொறுப்பை உடையவர்களாய் இருப்பதை குறிக்குது. Let us now read Acts 20. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம். And we'd like to read verses 27, 28. எல்லாருடைய இரத்த பலிக்கும் நீங்கி நான் சுத்தமாய் இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்றைய தினம் சாட்சிகளாக வைக்கிறேன். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள். You'll remember the setting was the great apostle Paul was speaking to the elders of Ephesus. எபேசு சபையினுடைய மூப்பர்களுக்கு அப்போஸ்தல் பவுல் பேசியதான அந்த ஆலோசனைகள் நாம் வாசித்திருக்கிறோம். After years of ministry he was going to go up to Rome. பல வருடத்தினுடைய ஊழியத்தின் பிற்பாடு இப்பொழுது அப்போஸ்தல் பவுல் ரோமாபுரிக்கு செல்ல போகிறார். So this is the apostles' advice to the elders or the under shepherds of the flock. அப்ப மூப்பர்களுக்கு அல்லது உதவிக்காரர்களுக்கு அப்போஸ்தல் பவுல் கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனைகளை இந்த இடத்துல நாம் கவனிக்கிறோம். The one thing he says is that he's spoken on the whole word of God. தேவனுடைய முழு மந்தையை குறித்து அவர் பேசுகிறார். A balanced presentation of Christian doctrine, prophecy and Christian life. தேவனுடைய வார்த்தையில் காணப்படும் பல்வேறு சத்தியங்களை அவர் குறித்து பேசுகிறார். This is what a true under shepherd does. உள்ளே ஒரு உண்மையான ஒரு மேய்ப்பனானவர் இப்படிதான் அவர் இருக்க வேண்டும். One time I was asked, what is the duty of an elder? எல்லருடைய அல்லது மூப்பருடைய பணிகள் என்ன அப்படின்ட்டு ஒரு ஒரு முறை என்னிடத்தில் கேட்கப்பட்டது. My answer was simple. என்னுடைய பதில் ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. Help the brother to make their calling and election sure. தங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தும்படியாக சகோதரர்களுக்கு உதவுவது. If I'm not helping my brother and become more like Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போன்று ஆக வேண்டும் அப்படின்னு என்னுடைய சகோதரருக்கு நான் உதவாவிட்டால், by teaching the truth, சத்தியத்தை போதிப்பதன் மூலம், by practicing humility, தாழ்மையை வாழ்க்கையில வெளிப்படுத்துவதன் மூலம், by encouraging each one of us as different body members of the same body, ஒரே சரீரத்தினுடைய பல்வேறு அங்கங்களை உற்சாகப்படுத்துவதன் மூலம், how to live an honest life in Jesus Christ, கர்த்தருக்குள்ளாக ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ வேண்டும், and as a brother nicely put earlier, to love God, Jesus, the brethren, and then the world of mankind. தேவன், கர்த்தர் இயேசு, சத்தியம், பிற்பாடு சகோதரர்கள், மற்ற உலகத்தின் ஜனங்கள் அப்படின்னு ஏற்கனவே சகோதரர் பேசினார். Then I'm really not doing a very good job. சோ அது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு காரியமாக காணப்படுகிறது. But now we'd also like to read verses 30 and 32. வசனங்கள் 30 மற்றும் 32. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். அப்பொழுது யூதர்கள் மறுபடியும் அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 20. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்துக் கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லிக் கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராய் இருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். For their disciples. நம்ம மத்தியில இருந்தே அவருடைய விருப்பத்திற்கேற்ற போல் தங்களை இழுத்து செல்லக்கூடிய ஓநாய்கள் எழும்பது கூடும் அப்படின்ட்டு அப்போஸ்தலர் பவுல் அங்க பேசியிருக்கிறார். We've had many examples of this throughout the gospel age. சுவிசேஷ யுகம் முழுமைக்கும் ஏராளமான உதாரணங்கள் நம்ம பார்க்க முடியும். But we even have had it during this harvest time at the end of the age. இந்த யுகத்தினுடைய நிறைவு பாகத்தில் இந்த அறுவடையின் காலத்திலும் அது காணப்படும். But Paul admonishes us to watch. நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் அங்கு கூறுகிறார். Not to be afraid, பயப்படுவதற்காக அல்ல, but by the word of God and the word of grace, தேவனுடைய வார்த்தையினாலும் தேவனுடைய கிருபையினாலும், we could be strong and determine that which is right and good and make the proper decisions. நாம் சரியான தீர்மானங்களை எடுப்பதற்காக நாம் உறுதிப்பட முடியும். Being sure to always follow the good shepherd's voice. நல்ல மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். And not to follow some sheep that went astray. விலகி போனதான மந்தையினுடைய அல்லது மந்தைக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களாய் அல்லாமல் உண்மையான மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். Let's read 1 Timothy 5:22. 1 தீமோத்தேயு 5:22. ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. உன்னை சுத்தமானாக காத்துக்கொள். Quite simply, what we see is when we vote, we're laying on hands. When we vote, that's the same as laying on hands. நாம் இங்க கவனிக்கப்போ நம்முடைய ஓட்டு போடுவதற்காக நம்முடைய கைகளை உயர்த்துகின்ற பொழுது நாம் தலை மீது கை வைப்பது போல அது இருக்கிறது. This is how we elect our elders and deacons. இப்படிதான் நம்முடைய மூப்பர்களையும் உதவிக்காரர்களையும் நாம் தெரிவு செய்கிறோம். This is how we vote on ecclesia business. இப்படிதான் எக்லீசியானுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் இப்படிதான் கை தூக்கி நாம் நம்முடைய விருப்பத்தையும் நாம் தெரிவிப்படுத்துகிறோம். Paul was admonishing Timothy that we need to be careful about who we vote for. நாம் யாருக்கு நம்முடைய வாக்கை கொடுக்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்று தீமோத்தேயு அப்போஸ்தலர் அங்கு அறிவுரை சொல்கிறார். Because we share in the responsibility of who we put as teachers. ஆனால் நமக்கு நமக்கு யார் நமக்கு போதகராக வைக்கிறோம் அப்படின்ற பொறுப்பு நமக்கு இருக்குது. It's dangerous to put a teacher in place who we have concern about their spirituality. ஒருவருடைய ஆவிக்குரிய விஷயங்களை குறித்து நமக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் அப்படிப்பட்டவர்களை நாம் அந்த ஸ்தானத்துக்கு ஏற்படுத்த கூடாது. We certainly don't want to vote for somebody just because we like them. நாம் ஏதோ சிலர் விரும்புகிறோம் அப்படின்றதுக்காக நாம் கண்டிப்பா அவர்கள் வாக்களிக்க கூடாது. But they have to fit the model of what the elder should be according to scripture. தேவனுடைய வார்த்தைகளின் பிரகாரம் மூப்பரானவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம கவனிக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களுக்கு நம்முடைய வாக்களிக்க வேண்டும். One more scripture, 2 Timothy 2:15. 2 Timothy 2:15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. Yes, we are to have shepherds, under shepherds. நமக்கு மேய்ப்பர்கள் உண்டு. We are to have teachers, the Lord provides that. தேவன் நமக்கு கொடுக்கிற பிரகாரம் நமக்கு போதகர்களும் உண்டு. We read that in the earlier verses. முந்தைய வசனங்கள் நாம் வாசித்திருக்கிறோம். But like that blind man was told to go wash at the pool of Siloam, சிலோவும் குளத்திலே போய் கழுவும்படியாக சொல்லப்பட்டதான அந்த மனிதனை போல, each one of us has a personal responsibility to study the truth for ourselves. நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சத்தியத்தை படித்துக் கொள்வதற்கான பொறுப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. But we're living at a time where it's easier than ever. முந்தைய காலத்தை காட்டிலும் நாம் வாழக்கூடிய காலத்தில் அது ரொம்ப லகுவாக இருக்கிறது. We each can have the Bible in our own language. நம்முடைய சொந்த மொழிகளிலே நமக்கு வேதாகமம் இருக்கிறது. We can have the Bible from the Greek and the Hebrew. எபிரேய பாஷைகள் கிரேக்க பாஷைகள் இருக்கிற பைபிள் நமக்கு இருக்கு. And we have the harvest message in the 6-volume writings of Pastor Russell. பாஸ்டர் ரசல் அவர்களால் எழுதப்பட்டதான 6 volumes நமக்கு இருக்கிறது. Which helped us learn the present truth from scripture. இப்படி வாசி படிப்பது நிமித்தமாக தற்காலத்தினுடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பில் நாம் இருக்கிறோம். And if you can read Tamil, you have all of them in your language. ஒருவேளை தமிழ் வாசிக்கக்கூடியவர்களா இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எல்லாமே தமிழ்ல இருக்குது. So it's easier than ever to be able to study to show ourselves approved. அடுத்தவர்களை காட்டிலும் நமக்கு நாமே இப்படி படித்துக் கொள்வதற்கான வாய்ப்பு நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்குது. Now I'm going to give you a funny example of that. வேடிக்கையான ஒரு ஊமை உங்கள் மத்தியில் சொல்ல போகிறேன். We're all going to stand before the judgment seat of Jesus Christ. கர்த்தர் இயேசுவினுடைய நியாயாசனத்தின் முன்பதாக சிங்காசனத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். Every one of us here. எல்லாருமே. உங்கள் எல்லாருமே. When I stand there, I don't want to say, ஒரு நான் இருக்கும்போது, Lord, I'm sorry, I believe something because this brother told me so. அந்த சகோதரன் சொன்னார் அதனால தான் நான் வந்தே அப்படி நான் சொல்ல விரும்பல. Or this sister told me something. அல்ல அந்த சகோதரி சொன்னாங்க. I want to be able to say, Lord, I thought I proved it for myself. நான் சத்தியத்தை நானே அறிந்து கொண்டேன் உடைய வார்த்தைகளில் அப்படி நான் சொல்ல விரும்புகிறேன். If I misunderstood, let it be an honest mistake. ஒரு நான் தவறாக புரிந்திருந்தேனால் அதை நான் வெளிப்படையாக நான் சொல்ல வேண்டும். The Lord will be much more merciful toward me. அதற்கு கர்த்தர் எனக்கு இரக்கம் காட்டுவார். Then if I say, oh, I believed it because so and so told me. யாரோ ஒருத்தர் சொன்னார் அப்படின்றதுக்காக நான் விசுவாசித்தேன் அப்படின்றதை காட்டிலும் நம்ம படிச்சது நிமித்தமா கர்த்தர் நமக்கு இரக்கம் காட்டுவார். But it takes a lot of discipline to study for ourselves. நமக்கு நாமே படிக்கணும் அப்படின்னாக்க ரொம்ப ஒழுக்கம் ரொம்ப கவனம் தேவைப்படுது. It's very easy to go and sit in the meeting. அமைதியா போய் நம்மள தனியா உட்கார்றது ரொம்ப இலகு. Let someone teach us. யாராவது போதிக்கட்டும். Go home and go back to our work. திருப்பி நம்ம வீட்டுக்கு போலாம், நம்ம வேலையை பார்க்கலாம். Wait till next Sunday till we hear another lesson. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரட்டும், திருப்பி யாராவது வந்து போதிப்பாங்க. The new creature can't grow like that. அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறது வந்து புதிய சிருஷ்டிக்கு புதிய சிருஷ்டி வளர்ச்சிக்கு உகந்தது அல்ல. So we study to show ourselves approved. தேவனுக்கு முன்பதாக நம்மை நிரூபிக்கக்கூடியவர்களாய் நாம் இருக்க வேண்டும். Let's turn back to John 10th chapter. John 10. யோவான் 10வது அதிகாரத்துக்கு நாம் வரலாம். Now we would like to read verse 16. வசனம் 16. இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். So the sheep of the other fold reminds us of the parable of the sheep and goats in Matthew 25. We won't go there. மத்தேயு 25வது அதிகாரத்தில் பார்க்கக்கூடிய அந்த மந்தையை குறித்து இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஒப்புமை இந்த இடத்துல காணப்படுகிறது. It's the only one out of 60 parables Jesus gave that refers to the kingdom of the peaceable kingdom. சமாதானத்தினுடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு குறித்து சொல்லப்பட்டதான ஒரு மிக முக்கியமான ஒரு உவமையாக இது காணப்படுகிறது. This is the one parable that starts that Jesus sits on his throne with the holy angels. பரிசுத்த தூதர்களோடு கூட தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்திலே கர்த்தர் இயேசு உட்கார்ந்திருப்பதை குறித்து பேசப்பட்டிருக்குது. He is sitting in glory. மகிமையில் உட்கார்ந்திருக்கிறார். And he judges the nations before him. தமக்கு முன் இருக்கக்கூடிய ஜாதிகளை அவர் நியாயம் விசாரிக்கிறார். The sheep represent those who successfully walked up that highway of holiness in the mediatorial reign. தேவனுடைய மத்தியஸ்தனுடைய அந்த ராஜ்யத்தில் பெரும்பாலும் அந்த பாதைகள் ஓபன் ஆயிருக்கின்ற போல அங்க இருக்கக்கூடிய மனுக்குலத்தை அது அங்க அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. The goats are those who only did it outwardly and they die in the little season, the second death. அந்த இரண்டாம் மரணத்தில் மரிக்கக்கூடியதான மந்தையும் இந்த இடத்துல பேசப்பட்டிருக்கிறது. Those successful sheep are this other flock. இது அல்லாத வேறு மந்தை அப்படின்னு சொல்கின்ற பொழுது அந்த ஜனங்களை மனுக்குலத்தை இங்கே குறிக்குது. So in this one verse, Jesus is teaching the two salvations. இரண்டு வகையான ரட்சிப்பை குறித்து இந்த ஒரு வசனத்திலே கர்த்தர் இயேசு பேசுகிறார். The flock of the gospel age, the little flock, the lock in 44. 144,000 ஆகிய சுவிசேஷ யுகத்தினுடைய மந்தை. And the sheep of the millennial age, the restored world of mankind. ஆயிரம் ஆண்டு காலத்துல பார்க்கக்கூடிய மீண்டுமாக திரும்ப கொடுத்த காலத்துல வந்திருக்கிற மனுக்குலமாகி அந்த ஜனத்தையும் ஒரு மந்தையாக சொல்லப்பட்டிருக்கிறது. Now we would like to read again verses 19 through 21. வசனங்கள் 19 முதல் 21. இந்த வசனங்களின் நிமித்தம் யூதருக்குள்ளே மறுபடியும் பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் அநேகர் இவன் பிசாசு பிடித்தவன், பைத்தியக்காரன், ஏன் இவனுக்கு செவி கொடுக்கிறீர்கள் என்றார்கள். வேறே சிலர், இவைகள் பிசாசு பிடித்தவனுடைய வசனங்கள் அல்லவே, குருடனுடைய கண்களை பிசாசு திறக்கக்கூடுமா என்றார்கள். So we see that Jesus as a master teacher created a healing by which he could then condemn the Jewish leaders. He could then give a parable, interpret the parable, and still have the Jews discussing it. இந்த ஒரு சுகத்தை ஏற்படுத்தும் நிமிஷமாக கர்த்தரே அந்த மத போதகர்களுக்கு கொடுக்கக்கூடிய பாடத்தையும் கொடுக்கிறார். அதே நேரத்தில் ஊமையாக சொல்லப்பட்டதான வேறு சில பாடங்களை கூட இந்த இடத்துல நாம் கவனிக்கிறோம். Now we'd like to conclude by reading verses 25 through 30. வசனங்கள் 25 முதல் 30 வரையிலும் நாம் கவனிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடியினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்றார். Jesus is drawing the lesson a little closer to the heart. இருதயத்து கேட்டதான சில சத்தியங்களை கர்த்தர் இங்கே பேசுகிறார். He says he knows his sheep. மந்தையின் மீது அவர் அன்பு செலுத்துகிறார். He knows each one of us by name here. நாம் ஒவ்வொருவரையும் அவர் பெயர் சொல்லி அவர் அறிந்தவராய் இருக்கிறார். If we're his spirit begotten brothers and sisters, ஆவினால் ஜெனிபிக்கப்பட்டதான சகோதரன் சகோதரியாய் இருக்கின்ற பட்சத்தில், we have the same heavenly father. நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரே பரமபிதா இருக்கிறார். Jesus says he has his hand on us like a shepherd holding a sheep. ஒரு மேய்ப்பனானவன் தன்னுடைய ஆட்டை பிடித்திருக்கிறது போல கர்த்தருடைய கரம் நம்மை பிடித்திருக்கிறது. But then he makes it even greater. ஆனா அதை காட்டிலும் ஒரு மிக பெரிதான ஒரு விஷயத்தை சொல்கிறார். It's not just Jesus. கர்த்தர் இயேசு மாத்திரமல்ல, but the heavenly father has his hand upon us. நம்முடைய பரலோக பிதாவும் அவருடைய கரத்தை கொண்டு நம்மை பிடித்திருக்கிறார். I am going to suggest this is one of the most precious promises in the whole scriptures. ஒட்டுமொத்த வேதத்திலும் மிக முக்கியமான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு பகுதியாக நான் இதை பார்க்கிறேன். Our Lord and Master Jesus Christ, our chief shepherd, நம்முடைய பரலோக பிதாவும் நம்முடைய எஜமானனாகிய கர்த்தர் இயேசு, the Lord God Almighty, our heavenly Father, the great shepherd, சர்வ வல்லமையுள்ள பிதா, நம்முடைய பிரதான மேய்ப்பன், are both holding us in their hand or by their hand. மற்றும் கர்த்தர் இயேசு இருவரும் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார்கள். Jesus says no one can pluck us out of his hand. கர்த்தர் இயேசு சொல்கிறார், ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து பிடித்துக்கொள்ள முடியாது. He was referring back to the healed blind man who was cast out of the synagogue that did not separate him from God. அந்த ஜெபாலயத்திலிருந்து புறக்கணிக்கப்பட்டதான அந்த குருடனாகிய அந்த மனுஷனுக்கு ஒப்பீடு பண்ணி இங்க கர்த்தர் இங்க பேசுகிறார். Men may condemn you and I. ஒருவேளை மனிதர்கள் நம்மை புறக்கணிக்கலாம், கடிந்து பேசலாம். But no one can separate us from the love and protection of God. ஆனா தேவனுடைய அன்பிலிருந்தும் தேவனுடைய பாதுகாப்பிலிருந்தும் ஒருவரும் நம்மை பிரிக்க முடியாது. You know that Christians in the nominal churches believe in the Trinity. திருத்துவத்தை பெயர் சபையில் இருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கிறார்கள். They think Jesus is God. கர்த்தர் இயேசு அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறார். They think because you and I don't believe Jesus is God the Father. They know that we don't believe that Jesus is God the Father. They don't believe we are Christians. Okay. நாம் கர்த்தர் இயேசு தான் பிதா அப்படின்ற விசுவாசிக்காம இருக்கிறதுனால அவர்கள் நம்மை கிறிஸ்தவர்களாகவே ஏற்றுக்கொள்றதில்லை. But did they separate us from God the Father and separate us from Jesus because they say so? ஆனா தேவனிடத்திலிருந்தும் கர்த்தர் இயேசுலிருந்தும் பிரிக்கப்பட்டவர்களாக அவர்கள் நினைக்கிறார்கள். Nothing can separate us from God and Jesus but ourselves. தேவனிடத்திலிருந்தும் கர்த்தரிடத்திலிருந்தும் நம்மை ஒருவரும் பிரிக்க முடியாது, நாமே பிரிந்து போனாகத்தான். As was said earlier today, we have to keep ourselves in the love of God. That's our responsibility. நம்முடைய பொறுப்பு என்னன்னா தேவனுடைய அன்பில் நம்ம நிலைத்திருக்க வேண்டும். இது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நம்முடைய கடமை. We have to study to be able to recognize the shepherd's voice to follow it. மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அவர் பின் செல்வதற்கு அவருடைய சத்தியத்தை நாம் படிக்க வேண்டும். So we aren't led astray by some other under shepherd. ஒருல மற்ற மேய்ப்பர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல். So dear brethren, I'm going to say that there's some here who were Jehovah witnesses in the past. ஒருல நம்ம இருக்கிற இங்க நமக்குள்ள இருக்கிறவர்கள்ல சிலர் ஒருல யெகோவாவின் சாட்சிகளை சார்ந்தவர்களாக முந்தைய காலத்தில் இருந்திருக்கலாம். When you accepted the truth and separated from the Jehovah witnesses, சத்தியத்தை அறிந்து யெகோவாவின் சாட்சிகளிலிருந்து பிரிந்து வந்தபொழுது, I know they excommunicated you. ஒருல உங்களை புறக்கணித்திருக்கலாம் அவருடைய ஐக்கியத்தில இருந்து. But they couldn't separate you from God. ஆனா தேவனிடத்திலிருந்து அவர்களால் உங்களை பிரிக்க முடியாது. They can only separate you from their organization. அவருடைய நிறுவனத்திலிருந்து மட்டும்தான் உங்களை வெளியே அனுப்ப முடியும். We don't care about organization. அந்த நிறுவனத்திலிருந்து வெளியே போறத பத்தி நாம பொருட்படுத்த கூடாது. We don't need organization. அந்த நிறுவனங்கள் நமக்கு தேவையில்லை. We have the ecclesia arrangement. நமக்கு எக்லீசியாவினுடைய அமைப்பு நமக்கு இருக்குது. And we have our relationship with the heavenly Father through Jesus Christ. கர்த்தர் இயேசு மூலமாக பரலோக பிதாவினிடத்தில் உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு இருக்கு. But I talked to some here today. ஆனா நான் சொல்ல விரும்புகிறேன், who left the layman's home missionary. லேமன் மிஷனரியிலிருந்து வந்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். And they came to understand that the high calling to be spirit begotten is still open and available. ஒருவேளை பரம அழைப்பும் அல்லது ஜெனிப்பிக்கப்படுதலும் நிறைவேறி இருக்கிறது அப்படின்றதை நம்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். Those layman's home missionary thought that they were high minded, that they might think they could run for the prize of the high calling. அவருடைய மாறுபட்டதாக இருக்கும். But what does Satan want to do? ஆனால் என்ன செய்ய விரும்புகிறார் சாத்தான்? He wants to stop the completion of the lack in 44. Satan wants to stop the completing of the lack in 44. அந்த எண்ணிக்கை நிறைவடைய கூடாது அப்படின்றதுல சாத்தான் தீர்மானமா இருக்கிறார். The Jehovah Witnesses have shut that door. Jehovah Witness தன்னுடைய வாசலை அடைக்கிறார்கள். The layman shut the door to the wedding. லேமன் அவர்களும் தன்னுடைய வாசலை அடைக்கிறார்கள். But brother, the door is still open. ஆனால் இந்த வாசல் இன்னும் திறக்கப்பட்டே இருக்கிறது. Tomorrow morning 6 will be immersed. நாளை காலையில ஒருவேளை 6 பேர் ஞானஸ்நானம் எடுக்கலாம். That's the evidence. அது ஒரு சாட்சி. That the spirit begotten is still available. ஆவியினால் ஜெனிபிக்கப்படுதல் இன்னும் நடந்து இருக்கிறது என்பதற்கு ஒரு The bride is not complete yet. மனவாட்டி இன்னும் நிறைவடையவில்லை. So let us rejoice. ஆகவே நாம் மகிழ்ந்து களி கூறுவோம். We love seeing new brothers and sisters coming into the truth. சத்தியத்துக்குள்ள வரக்கூடிய அந்த சகோதரரை பார்ப்பது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. One day this great privilege will be over. ஒரு நாள் வரும், அப்பொழுது இந்த சாக்கியம் நிறைவேறும். But not yet. ஆனா இன்னும் அது நிறைவு முடியல. Shut that door. அந்த வாசலை ஒருவராலும் அடைக்க முடியாது. And Brother Russell suggested how we would know the door to the wedding was shut. அந்த வாசல் எப்படி அடைக்கப்படும் அப்படின்றதுக்கு நிரூபணமாக ரசல் அவர் எழுதியிருக்கிறார். He used a verse right here in John 9 verse 4. யோவான் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை அதற்கு சுட்டிக்காட்டுகிறார். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராகாலம் வருகிறது. Brother Russell said the way we would know that the high calling was over, but the door to the wedding was shut, is when no man can work. ஒருவரும் கிரியை செய்யக்கூட ராகாலம் வருகிறது அப்படின்றத சூழல் வந்துச்சுனாக்கத்தான் வாசல் அடைக்கப்பட்டிருக்குது அப்படின்றத நான் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு ரசல் அவர்கள் எழுதியிருக்கிறார். You notice it doesn't say no man will work. ஒருவரும் செய்ய மாட்டார்கள் அப்படின்ட்டு அங்க சொல்லல. It says when no man can work. ஒருவரும் செய்ய முடியாது அப்படின்றது இங்க கர்த்தர் சொல்லியிருக்கிறார். So brethren, our instructions are very simple from the good shepherd. நல்ல மேய்ப்பன்றது நமக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆலோசனைகள் ரொம்ப எளிமையானவைகள். We follow his voice and we keep witnessing. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து சாட்சிகளாய் இருக்க வேண்டும். We keep saying there's the opportunity to run for the prize of the high calling. நம்முடைய நாம் பெற்றிருக்கிற அழைப்புக்கு ஏற்றவர் நம்ம ஓடவர்களாய் இருக்க வேண்டும். Until the bride is complete, we keep doing that and then the Lord will show us it's over when we cannot work. மனமாட்டிக்கான வாய்ப்பு இருக்கின்ற பட்சத்தில் நாம் அவை தொடர்ச்சியாக நாம் செய்ய வேண்டும். ஒருவரும் கிரியை செய்யக்கூடிய ராகாலம் அப்படின்ற சூழல் ஏற்படுற வரையிலும் நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். May the Lord add his blessing. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக.